தலைப்பு விவசாயி நதி. யார் சொல்லியும் வராத நதி. நதிக்கரை புரண்டு ஓடுமோ கண்ணீர். நதி அரசியலால் கையேந்திகளாய் நாங்கள். நதி நாடகத்தில் கண்ணீரே கதை. உச்சநீதியும் தோற்றது காவிரியில். நதியோடு நாதியும் இல்லை இம்மாநிலத்தில்.